இயல்பின் எண்ணூறு. நல்லவும் தீயவும் நாடி, நல்லனவற்றையும் தீயனவற்றவையும் ஆராய்ந்து. இந்த நல்ல தீய என்பன வினையாளனையும் பெயர் சொற்களாக வந்திருக்கின்றன. நல்ல தீய, நல்ல என்றால் நல்லன என்று பொருள் கொள்ள வேண்டும், தீய என்றால் தீயன என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்போது நாம் நல்ல தீய என்பவற்றை பெரும்பாலும் பெயரெச்சமாகத்தான் பயன்படுத்துகிறோம். நல்ல புத்தகம், நல்ல பையன் என்று பெயரெச்சமாக பயன்படுத்துகிறோம். அதே போல தீய ஒழுக்கம், தீய உணவு என்றெல்லாம் பெயரெச்சமாக அந்த நல்ல தீய என்னும் சொற்களை பயன்படுத்துகிறோம். இங்கே பெயரெச்சமாக வரவில்லை, இங்கே வினையாளனையும் பெயராக வந்திருக்கின்றன. நல்ல என்றால் நல்லன என்று அர்த்தம், தீய என்றால் தீயன என்று அர்த்தம். அந்த பொருளில் வந்திருக்கிறது. இதுதான் வித்தியாசம். அடிப்படையில் இலக்கணம் மாறும்போது அதனுடைய அர்த்தமும் மாறிவிடுகிறது. நல்லனவற்றையும் தீயனவற்றையும் நாடி ஆராய்ந்து பார்த்து, நாடுதல் என்றால் ஆராய்தல் என்று அர்த்தம். நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல் என்ற திருக்குறளில் அந்த நாடி என்ற சொல் ஆராய்தல் என்ற பொருளில் வருகிறது அல்லவா? அதை போல இங்கும் நாடுதல் என்ற சொல் ஆராய்தல் என்ற பொருளில் வருகிறது. நாடி என்றால் ஆராய்ந்து, ஆராய்ந்து பார்த்து, அது வினையெச்சமாக நிற்கிறது. நாடி ஆராய்ந்து பார்த்து. நல்லவும் தீயவும் நாடி, நல்லனவற்றையும் தீயவனவற்றையும் ஆராய்ந்து பார்த்து. நாயகர்க்கு எல்லையில் மருத்துவன் இயல்பின் எண்ணுவார். நாயகர்க்கு தலைவனான அந்த தசரதனுக்கு எல்லையில், அதாவது இறுதியில், நல்லவனவற்றையும் தீயவற்றையும் முதலில் நன்றாக ஆலோசிப்பார்கள், அதை சீர்தூக்கி பார்ப்பார்கள். ஒரு செயலை செய்யும் போது தசரதன் ஒரு காரியத்தை தான் செய்யப்போவதாக சொல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அரசன் சொல்லக்கூடிய அந்த காரியத்தால் வரக்கூடிய நன்மை எவ்வளவு, தீமை எவ்வளவு என்று முதலில் சிந்தித்து பார்ப்பார்கள், சீர்தூக்கி அலசுவார்கள். அதன் பிறகு கடைசியில் மருத்துவன் இயல்பின் எண்ணுவார். ஒரு மருத்துவன் எப்படி நோயாளியினுடைய உடல் நலத்தை மட்டுமே முக்கியமாக கருதி அவனுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளாமல் அவனுடைய உடல் நலத்திற்கு எது உகப்பானதோ அதற்கு ஏற்ப அந்த மருத்துவன் நடந்து கொள்வது போல, தசரதனுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளாமல் அந்த தசரதனுக்கு எது நன்மை பயக்குமோ, நாட்டிற்கு எது நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமோ அதை மட்டுமே எண்ணுவார்கள். ஒரு மருத்துவனைப் போல எண்ணுவார்கள். மருத்துவன் தேவைப்பட்டால் நோயாளிக்கு வேதனை தரக்கூடிய ஆயுத சிகிச்சையை கூட செய்ய ஆயத்தமாகி விடுவான். அதை போல இந்த அமைச்சர்களும் அவசியம் நேரிட்டால் தசரதனுடைய மனத்திற்கு உகப்பானது அல்லாத, தசரதனுடைய மனத்தையே காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு கூட ஆலோசனை சொல்லுவார்கள். அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இராத, ஆனால் நன்மையை தரக்கூடிய ஆலோசனையை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மை அந்த அமைச்சர்களிடம் இருந்தது. மருத்துவன் இயல்பின் எண்ணுவார், மருத்துவன் போன்ற ஒரு இயல்போடு அவர்கள் எண்ணுவார்கள், அவர்கள் சிந்திப்பார்கள், தங்களுடைய அரசனுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சிந்திப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த உதாரணம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு உதாரணம். மருத்துவனுடைய இயல்பை உதாரணமாக்கி சொல்வது என்பது ஏற்கனவே சில புலவர்கள் கடைபிடித்திருக்க கூடியதுதான். உதாரணமாக கம்பருக்கு முன்பு வந்த குலசேகர ஆழ்வார் இந்த மருத்துவன் என்னும் உதாரணத்தை தம்முடைய பாடல் ஒன்றில் கையாண்டிருக்கிறார். அவர் திருமாலை நோக்கி பாடுகிறார், இறைவா நீ எனக்கு தீமையே செய்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களையே நீ அடுத்தடுத்து கொடுத்தாலும் நான் உன்னை என்னுடைய மருத்துவன் என்ற ரீதியாகவே நினைப்பேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவக்கோட் அம்மா நீ ஆளா நினதருளே பார்ப்பேன் அடியேனே என்று அவர் பாடுகிறார். மருத்துவன் கத்தியை எடுத்து அறுத்து சஸ்திர சிகிச்சை செய்து அதன் பிறகு அந்த இடத்தை நெருப்பு கொண்டு சுட்டாலும் கூட அந்த மருத்துவன் பால் நோயாளனுக்கு கோபம் வராது. இந்த மருத்துவன் நமக்கு நன்மை தருவதற்காகத்தான் நம்மை இப்படி வேதனைப்படுத்துகிறான், நம் மீது இப்படி ஆயுதத்தை அவன் பிரயோகிக்கிறான். இது நம் நன்மைக்காக அவன் செய்வதுதான். ஆதலால் இவன் மீது நாம் கோபம் கொள்வது தகாது என்று அந்த மருத்துவனுடைய அந்த சிகிச்சையை சகித்து கொண்டு அந்த மருத்துவன் மீது மரியாதையும் அன்பும் உடையவனாகவே அந்த நோயாளன் இருப்பது போல, திருமாலே நீ எனக்கு அளவற்ற துன்பங்களை தந்தாலும் நீ என்னை ஏதோ ஒரு விதத்தில் சரிப்படுத்துவதற்காகத்தான், எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை தருவதற்காகத்தான் இந்த துன்பத்தை எல்லாம் நீ கொடுக்கிறாய் என்று நான் கருதி உன் மீது உள்ள பக்தி குன்றாமல் எப்போதும் இருப்பேன் என்று குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். அதை போலத்தான் அந்த மருத்துவன் எந்த இயல்புடையவனாக இருப்பானோ அதை போலத்தான் இந்த அமைச்சர்களும் இருந்தார்கள் என்ற அந்த மருத்துவருடைய மருத்துவர் என்னும் ஓமானத்தை இங்கு கம்பரும் கையாளுகிறார். இது நாம் ஒப்பிட்டு பார்த்து சுவைக்கத்தக்க நயமுடைய ஒரு ஓமானமாக இருக்கிறது. அப்படி ஒரு மருத்துவனுடைய இயல்புடையவர்களாக அந்த ரீதியிலேயே தசரதனுக்கு நன்மையை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று முதல் இரண்டடிகளில் கம்பர் கூறுகிறார். மேலும் சொல்லுகிறார், ஒல்லைவன் துருவன ஒல்லைவன் துருவன உற்ற பெற்றியின் தொல்லை நல் வினையென உதவும் சுழ்ச்சியார். தொல்லை நல் வினையென உதவும் சுழ்ச்சியார், தொல்லை நல்வினை. நல்வினை என்றால் புண்ணியம் என்று அர்த்தம். நாம் ஏற்கனவே முற்பிறவிகளில் செய்த புண்ணிய பயன், அதைத்தான் நாம் நல்வினை என்று சொல்கிறோம். பாவம் செய்து அதனால் விளையக்கூடிய துன்பத்தை தீவினை என்று சொல்கிறோம். நல்வினை தீவினை என்று இரண்டு வகையாக பிரித்து நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புண்ணியம் பாவம். நமக்கு சில காலகட்டத்தில் நம்முடைய முயற்சியையும் தாண்டிய நன்மைகள் வந்து நாம் சேர்வதை நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில். அது எப்படி வருகிறது என்றே நமக்கு தெரியாது. எங்கிருந்தில்லாமோ நன்மைகள் நம்மை வந்து அடையும். நாம் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் நமக்கு அந்த அனுகூலங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நடக்கிறது என்று. அதிர்ஷ்டம் என்று நாம் அதை சொல்லுவோம். அது நாம் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களினுடைய பலன் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதை போல சில நேரங்களில் நாம் எதிர்பாராத விதமாக நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் நமக்கு துன்பங்கள் வந்து சேரும். அப்படி துன்பங்கள் வந்து சேரும் போதுதான் நாம் உணர்வோம், வாழ்க்கையில் நாம் ஏதோ முற்பிறவியில் செய்த தீமையின் பலன்தான் இப்போது விளைகிறது என்று உணர்வோம். இப்படி நம்மை மீறி சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும்போது அவற்றை நாம் முற்பிறவிகளில் செய்த புண்ணியங்களோடவும் பாவங்களோடும் தொடர்புபடுத்தி சொல்கிறோம். இந்த அமைச்சர்கள் தசரதனுக்கு எவ்வாறு உதவினார்கள் என்றால் புண்ணியம் போல உதவினார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். தசரதன் மிகப்பெரிய சிக்கல்களில் இருக்கும்போது இனிமேல் அதிலிருந்து மீளவே வழியில்லை என்ற ஒரு உச்சபட்சமான நிலைக்கு அவன் போய்விட்ட பிறகு அவ்வளவுதான் நமது கதை முடிந்தே விட்டது என்று அவன் கருதி முற்றிலும் மனத்தளர்ச்சியை அடைந்திருக்கும் போது திடீரென்று இந்த அமைச்சர்கள் செய்கின்ற உபாயத்தால் சொல்கின்ற ஆலோசனையால் அவனுடைய அந்த துன்பங்கள் எல்லாம் அவனை விட்டு சற்றென்று இல்லாமல் போய்விட அவன் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்து விடுவான். அந்த அளவிற்கு இந்த அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையும் செய்யக்கூடிய உபாயங்களும் அந்த தசரதனுக்கு உதவும். இப்படி உதவுவதனால் அந்த உதவி முற்பிறவியின் புண்ணிய பலன் உதவுவது போன்ற உதவி என்று கம்பர் உவமானம் சொல்லுகிறார். வாழ்க்கையில் இனிமேல் நம் வசத்தால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. நம் முயற்சியால் தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனையாக இது இல்லை என்ற சிக்கலான நிலைக்கு சில சமயம் நாம் உள்ளாகி விடுவோம். நம் கதை முடியப் போகிறது, நமக்கு அவ்வளவுதான், இனிமேல் மீட்சியே இல்லை என்ற ஒரு எல்லை நிலைக்கு நாம் வந்து விடுவோம். அந்த நிலையில் திடீரென்று ஏதோ சில நிகழ்வுகள் நடக்கும். கண்மூடி கண் திறப்பதற்குள் நமக்கு இருந்த துன்பங்கள் எல்லாம் விலகி போயிருக்கும். நாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்திருப்போம். அப்போது நாம் ஆச்சரியப்படுவோம், இதெல்லாம் எப்படி நடந்தது, நம்முடைய சக்திக்கு மீறிய ஏதோ ஒன்றால் நடந்திருக்கிறதே என்று ஆச்சரியப்படுவோம். அப்படி நடந்திருக்கும். அதற்கு காரணம் ஏதோ ஒரு புண்ணிய பயன் அப்போது வந்து நமக்கு செயல்பட்டு இருக்கும். அதனால் நாம் அந்த துன்பத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருப்போம். அதுதான் புண்ணியம் செய்யக்கூடிய உதவி என்பது, புண்ணிய பலன் தரக்கூடிய உதவி என்பது. அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். தொல்லை நல் வினை என உதவும் சூழ்ச்சியார். இதில் இரண்டு வார்த்தைகள் கவனிக்கத்தக்கன. நல்வினை என்று சொல்கிறார், அது எளிமையாக புரியக்கூடிய வார்த்தை தான். நல்வினை என்றால் அந்த புண்ணியத்தை கம்பர் சுட்டுகிறார். தொல்லை நல்வினை என்று சொல்லுகிறார். தொல்லை என்றால் நாம் இப்போது அதை எதிர்மறையான ஒரு வார்த்தையாக பயன்படுத்துகிறோம். பிறர் நமக்கு தரக்கூடிய தொந்தரவை தொல்லை என்று சொல்லுகிறோம். அவன் எனக்கு மிகவும் தொல்லை செய்கிறான், சிறு பிள்ளைகள் மிகவும் தொல்லையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் தொல்லை என்பதை தொந்தரவு என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் தொல்லை என்பதற்கு தொன்மை என்ற ஒரு பொருள் உண்டு. பழமை, மிக முற்பட்டது என்ற பொருள் உண்டு. இந்த தொல்லை என்ற வார்த்தையை திருவள்ளுவர் கூட பழமை என்ற பொருளில் பயன்படுத்தியிருக்கிறார். திருக்குறளில் தொல்லை கண் நின்றார் தொடர்பு என்று ஒரு குறளில் அவர் சொல்லுவார். நமக்கு மிகவும் சிறு பருவத்திலிருந்தே நட்பாக தொடர்ந்து வருபவர்களுடைய நட்பை பற்றி சொல்லும்போது தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு என்று இது வள்ளுவர் குறிக்கிறார். தொல்லைக்கண் நின்றார், மிகவும் பழங்காலத்தில் இருந்தே நமக்கு நட்பாக தொடர்ந்து வருபவர்கள் அவர்களை சொல்லும்போது தொல்லைக்கண் நின்றார் என்று சொல்கிறார் வள்ளுவர். சிறு பருவத்திலேயே சொல்லுங்க. தொல்லியல் துறை அப்படின்ற அந்த அந்த தொல்லியல் துறை, அது அங்கு தொல் என்ற வார்த்தை, அந்த தொல் என்ற வார்த்தை தான் இதற்கு வேர். அந்த தொல் என்ற வார்த்தையிலிருந்து தான் தொன்மை உருவாகிறது. அந்த தொல் என்ற வார்த்தையிலிருந்து தான் தொல்லை என்ற சொல்லும் வருகிறது. தொன்மை தொல்லை இரண்டும் ஒரே பொருள் தரக்கூடியது தான். அங்கு மை என்ற விகுதி வந்தது, அதனால் தொல் கூட்டல் மை தொன்மை என்று அங்கு மாறியது. இங்கு ஐ என்ற விகுதி சேருகிறது, எனவே தொல் கூட்டல் ஐ சேரும்போது தொல்லை என்று வந்திருக்கிறது. இந்த தொல்லைக்கான பொருள் வேறு. நாம் இப்போது நடைமுறையில் தொல்லை கொடுக்கிறான் என்று சொல்வதில் உள்ள தொல்லையினுடைய பொருள் வேறு. ரெண்டுக்கும் வேர்கள் வித்தியாசம். இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளில் தொல்லை என்பதற்கான வேர் வேறு. இந்த தொல்லை பழமை என்ற பொருளில் வந்திருக்கின்ற இந்த தொல்லைக்கான வேர் வேறு. இது அடிப்படையில் உள்ள வித்தியாசம். தொல்லை நல்வினை என்றால் பூர்வ புண்ணியம் என்று அர்த்தம். அதை சம்ஸ்கிருத சொற்றொடராக சொல்ல வேண்டும் என்றால் பூர்வ புண்ணியம் என்று சொல்லலாம். அந்த பூர்வ புண்ணியம் என்ற சொற்றொடரையும் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்மம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பூர்வ புண்ணியம் என்றால் முற்பிறவிகளில் செய்த புண்ணியம். அதே பொருள்தான் இந்த தொல்லை நல்வினை என்ற சொற்றொடருக்கும் வருகிறது. தொல்லை நல்வினை என உதவும் சூழ்ச்சியார். இந்த சூழ்ச்சி என்ற வார்த்தையும் கவனிக்கத்தக்கது. சூழ்ச்சி என்ற வார்த்தையையும் நாம் இப்போது எதிர்மறையாக பயன்படுத்துகிறோம். ஒருவர் நமக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக எதையாவது ஆலோசித்து செய்வாரே ஆனால் அதை குறிப்பதற்கு அவர் எனக்கு சூழ்ச்சி செய்து விட்டார், சூழ்ச்சி செய்து என்னை அந்த சிக்கலில் மாட்ட வைத்து விட்டார், சூழ்ச்சி செய்து எனக்கு தீங்கு செய்து விட்டார் என்றெல்லாம் எதிர்மறையாக பயன்படுத்துகிறோம். தீமையை ஆலோசித்து செய்வதை சூழ்ச்சி என்று நாம் பயன்படுத்துகிறோம், எதிர்மறையாக பயன்படுத்துகிறோம். அது தீமையை ஆலோசிப்பதற்கு மட்டும் வருவதல்ல, நன்மையை ஆலோசிப்பதற்கும் சூழ்ச்சி என்பதுதான் வரும். சூழ்ச்சி என்றால் ஆலோசனை என்பதுதான் பொதுப்பொருள். அதை நாம் இப்போது எதிர்மறையாகத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். நல்லனவற்றை ஆலோசிப்பதற்கும் இந்த சூழ்ச்சி என்ற சொல் வரும். திருக்குறளில் இந்த சூழ்ச்சி என்ற சொல் பொதுவாக ஆலோசனை என்ற பொருளில் பல இடங்களில் வந்திருக்கிறது. சூழ்ச்சி என்றும் வந்திருக்கிறது. அதனுடைய வேர் சூழ்தல் என்பதில், சூழ் என்ற வேரிலிருந்து சூழ்தல் என்ற சொல்லும் உருவாகிறது. அந்த சூழ்தல் என்ற சொல் பல இடங்களில் திருக்குறளில் பண்பாட்டில் வருகிறது. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்று ஒரு திருக்குறள். சூழ்ந்து செயல் என்றால் ஆலோசித்து செயல் என்ற பொருள். சூழ்ந்து செய்தல் என்றால் ஆலோசித்து செய்தல். அதேபோல சூழ்ச்சி என்ற வார்த்தையே திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. முதலில் சூழ்ச்சி செய்ய வேண்டும், அதாவது ஆலோசனை செய்ய வேண்டும். அதன் பிறகு தீர்மானிக்க வேண்டும். அடுத்து அந்த தீர்மானத்தின்படி துணிந்து செயல்பட வேண்டும் என்று வள்ளுவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வரிசைப்படுத்தி சொல்கிறார். அதில் முதலில் சூழ்ச்சி என்ற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். அந்த சூழ்ச்சி என்ற வார்த்தையை ஆலோசித்தல் என்ற பொருளில் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அதை போல இங்கும் கம்பர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சி என்பதும் ஆலோசனை ஆராய்ச்சி என்ற பொருளில் வருகிறது. ஆலோசனை அல்லது ஆராய்ச்சி என்ற பொருளில் வருகிறது. சூழ்ச்சியார் என்றால் ஆலோசனை உடையவர்கள் அல்லது ஆராய்ச்சி உடையவர்கள். தொல்லை நல்வினையென உதவும் சூழ்ச்சியார் பூர்வ புண்ணியத்தை போல எதிர்பாராத விதமாக அல்லது மீள முடியாத நிலையில் பூர்வ புண்ணியம் வந்து மீட்டு உதவுவது போல. அறிவால் நாம் செயல்பட்டு மீள முடியாத இடத்தில் கூட நம்முடைய பூர்வ புண்ணியம் வந்து உதவி நம்மை மீட்டெடுக்கும். அதை போல இந்த அமைச்சர்களும் பூர்வ புண்ணியத்தை போல தசரதனுக்கு உதவக்கூடிய ஆலோசனை திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய ஆலோசனை தசரதனுக்கு எவ்வாறு உதவியது என்றால் பூர்வ புண்ணியம் போல உதவியது. எப்படிப்பட்ட சிக்கலில் அவன் இருந்தாலும் அந்த சிக்கலில் இருந்து அவனை வெளியே மீட்டெடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஆலோசனை திறன் இவர்களிடம் இருந்தது என்று சொல்கிறார். சூழ்ச்சியார் அப்படிப்பட்ட ஆலோசனை உடையவர்கள். அப்படி அவனுக்கு எந்த நேரத்தில் உதவுவார்கள் என்பதை அதற்கு முந்திய அடியில் சொல்லுகிறார். இப்படி உதவுகிறார்கள் அல்லவா, பூர்வ புண்ணியம் போல உதவுகிறார்கள் அல்லவா. எந்த நேரத்தில் உதவுவார்கள் என்றால் ஒல்லை வந்து உருவன உற்ற பெற்றியின். ஒல்லை, ஒல்லை என்ற வார்த்தையும் ஒரு அரிய வார்த்தை. ஒல்லை என்றால் விரைந்து என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. சீக்கிரமாக விரைந்து என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. ஒல்லை என்ற வார்த்தை திருக்குறளில் பல இடங்களில் வந்திருக்கிறது. வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். கொடுங்கோல் அரசன் கெட்டு சீரழிந்து விடுவான், அழிந்து போவான் என்பதை வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லுகிறார். அவன் அழிந்து போவான் என்பதை விரைந்து அழிந்து போவான் என்று சொல்கிறார். விரைந்து என்ற அர்த்தத்தை குறிக்கும் விதமாக ஒல்லை என்ற வார்த்தையை வள்ளுவர் அங்கு கையாளுகிறார். ஒல்லை கெடும், விரைந்து கெட்டு போவான். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நமக்கு நன்மை தருவது போல சிலர் பேசுவார்கள், ஆனால் அந்த பேச்சு போலியானது, வெறும் முகஸ்துதியானது, அதற்குள் வஞ்சகம் இருக்கிறது என்ற உண்மை விரைவில் வெளிப்பட்டு விடும். நமக்கு நண்பர்கள் போல பேசக்கூடிய எதிரிகளினுடைய வார்த்தை விரைவில் வெளிப்பட்டு தெரிந்துவிடும் என்று வள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்லுகிறார். அங்கும் விரைவில் வெளிப்பட்டு தெரிந்துவிடும் என்பதை சொல்லுவதற்கு ஒல்லை என்ற வார்த்தையை வள்ளுவர் உபயோகிக்கிறார். இந்த ஒல்லை என்ற வார்த்தை விரைந்து சீக்கிரமாக என்று பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இது சங்க காலத்தில் இருந்தே பயின்று வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதே வார்த்தை இங்கு வந்திருக்கிறது. ஒல்லை வந்து உருவன உற்ற பெற்றியில், விரைவாக வந்து சேருவன, சேரக்கூடிய துன்பங்கள். அந்த உருவன என்பது வருவன, வந்து உருவன், வந்து சேர்வன என்ற பொருளில் வருகிறது. உருவன வந்து சேருவன, வந்து சேர்வனவாகிய துன்பங்கள். அந்த உருவன என்பது துன்பமா இன்பமா என்று குறிக்கும் என்று அதை வேறுபடுத்தி காட்டவில்லை. உருவன என்றால் வந்து சேர்வன என்ற அர்த்தம்தான். ஆனால் இந்த இடத்தில் இந்த பாட்டின் அமைப்புக்கு ஏற்ப வந்து சேர்வனவாகிய துன்பங்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். வந்து சேர்வன என்று மட்டும்தான் அங்கு பொருள் பார்க்க இடம் இருக்கிறது, சொற்பொருள் அவ்வளவுதான். ஆனால் இந்த இடத்திற்கு ஏற்ப வந்து சேர்வனவாகிய துன்பங்கள், விரைவாக வந்து சேர்வனவாகிய துன்பங்கள் உற்ற பெற்றியின், வந்து சேர்ந்த வேளையில். பெற்றி என்ற வார்த்தை பல பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக பெற்றி என்ற சொல் இயல்பு என்ற பொருளில் பல இடங்களில் வரும், இயல்பு தன்மை என்ற பொருளில் வரும். இங்கு நேரம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. உற்ற பெற்றியின், உற்ற நேரத்தில், அந்த உற்ற வேளையில், அந்த நேரத்தில், விரைவாக வந்து சேரக்கூடிய துன்பங்கள் வந்து சேர்ந்த அந்த நேரத்தில், தொல்லை நல்வினை என உதவும் சூழ்ச்சியார், பூர்வ புண்ணியம் என உதவக்கூடிய ஆலோசனை திறம் உடையவர்களாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள். இதுதான் இந்த இறுதியில் உள்ள இந்த இரண்டு அடியின் பொருள். விரைவாக வந்து சேரக்கூடிய துன்பங்கள் வந்து சேர்ந்த அந்த நேரத்தில், பூர்வ புண்ணியம் போல உதவக்கூடிய ஆலோசனை திறன் உடையவர்களாக அந்த அமைச்சர்கள் இருந்தார்கள். அந்த அமைச்சர்கள் மருத்துவன் போல தசரதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தசரதனை தீமையிலிருந்து மீட்டெடுப்பதில் பூர்வ புண்ணியம் உதவுவது போல உதவக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆலோசனை திறன் தசரதனுக்கு வேலை செய்தது, உதவி செய்தது என்று கம்பர் சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டி. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த பாடலோட இறுதி சொல் சூழ்ச்சியார் வந்து வினையாளனையும் பெயர்னு எடுத்துக்கலாமா ஐயா? ஆ, வினையாளனையும் பேர். சரியா, வினையாளனையும் பேர். சரி. சூழ்பவர்கள் சூழ்ச்சியார். அந்த மாதிரி வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் என்றும் ஒரு வகையில் சொல்லலாம். இன்னொரு விதத்தில் தொழிலடியாக பிறந்த பெயர் சொல் என்று கூட சொல்லலாம். இப்போது ஏதாவது ஓவியம் தீட்டுபவரை ஓவியர் என்று சொல்லுவது போல, ஓவியர் ஓவியரை கூட வேண்டாம், அது கூட ஒரு பெயரிலிருந்து வருது. ஏதாவது ஒரு வினையிலிருந்து ஒரு பெயரை இப்போ உருவாக்குவதாக வைத்துக் கொள்வோம். சூழ்ச்சி முயற்சி செய்பவர்களை முயற்சியோர் என்று சொல்வது போல, முயற்சி உடையவர்களை முயற்சியோர் என்று சொல்வது போல, சூழ்ச்சி உடையவர்களை சூழ்ச்சியார் என்று சொல்லியிருக்கிறார். அது அந்த முயற்சி சூழ்ச்சி என்பவை தொழிற்பெயர்கள், அந்த தொழிலடியாக பெயர்ந்த பெயர் சொல் என்று சொல்லலாம். இன்னொரு விதத்தில் அது வினைதான், தொழில் பெயர் என்பதும் ஒரு வினைதான், அதனால் வினையாளனையும் பெயர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சரி ஐயா. இங்க சூழ்ச்சின்றது வந்து பெயர் சொல்லா எடுத்துக்கிட்டா நீங்க சொல்ற மாதிரி வரும். ஆமாம், ஆமாம், தொழில் பெயராக சூழ்ச்சி என்பது ஒரு தொழில் பெயர், அதனாக அதன் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அந்த தொழிலின் அடியாக பிறந்திருக்கிறது, பிறந்த பெயர் சொல், அப்படி ஒரு இலக்கணம் சொல்லலாம். இல்லாவிட்டால் அந்த சூழ்ச்சி என்பதையே ஒரு, அது தொழில் பெயர் என்பதும் ஒரு வினை தானே, தொழில் என்பது ஒரு வினையைத்தானே குறிக்கும். அப்படி பார்க்கும்போது அது வினையாளனையும் பெயராகவும் வருகிறது, அப்படியும் வருகிறது. சரி ஐயா, நன்றி. இவையெல்லாம் குறிப்பு வினையாளனையும் பெயர். இப்போ நல்ல தீய என்பவை குறிப்பு வினையாளனையும் பெயர், எந்த காலத்தையும் காட்டவில்லை, நல்லன தீயன என்று வருகிறது, அங்கு காலமும் காட்டவில்லை. அதே போல இந்த சூழ்ச்சியார் என்பதும் காலம் காட்டவில்லை, காலம் காட்டி வினையாளனையும் பெயர்கள் வரும். ஓவியம் தீட்டினோன் வந்தான், தீட்டியோன் வரைந்தவன் வந்தான் என்று சொல்கிறதாக வைத்துக் கொள்வோம். வரைந்தவன் வந்தான், அங்கு வரைந்தவன் என்பது ஒருவனை குறிக்கிறது, அங்கு காலமும் குறிக்கப்படுகிறது. வரைந்தவன் அது கடந்த காலத்தை குறிக்கிறது, ஏற்கனவே அவன் வரைந்திருக்கிறான், அந்த வரைந்தவன் இப்போது வந்திருக்கிறான் என்பதை சொல்வதற்காக வரைந்தவன் வந்தான் என்று சொல்கிறோம். அங்கு அது காலங்காட்டும் வினையாளனையும் பெயர், அங்கு அது காலத்தை வெளிப்படையாகவே காட்டுகிறது, அது தெரிநிலை வினையாளனையும் பெயர் என்று சொல்வார். காலம் வெளிப்படையாக தெரிந்தால் அது தெரிநிலை வினையாளனையும் பெயர். ஆனால் நல்ல தீய என்பன அது எந்த காலம் நீ குறிப்பாக அது புலப்படுத்தவில்லை, தெரியப்படுத்தவில்லை, எனவே அதை நாம் குறிப்பு வினையாளனையும் பெயர் என்று சொல்கிறோம். அதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதுதான். சரி ஐயா, வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா. அடுத்த பாடல் போகலாம். அமைச்சர்களுடைய இயல்பையெல்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் பலர் வந்து அந்த சபையில் கூடுகிறார்கள். அவர்களை நோக்கி தசரதன் பேசத் தொடங்குகிறான். அவன் எவ்வாறு பேசத் தொடங்குகிறான், அதன் பிறகு தன்னுடைய எண்ணத்தை எவ்வாறு அவர்களுக்கு தெரிவிக்கிறான் என்பதை வரிசையாக பல பாடல்களில் சொல்லி வருகிறார் கம்பர். ஒரு தீர்மானத்தை அவன் மனத்திற்குள் எடுத்து விட்டான், என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். அதை இப்போது சபையோர்களுக்கு அறிவிக்கப் போகிறான். எடுத்தவுடன் நான் இப்படி ஒரு தீர்மானத்திற்கு வந்து விட்டேன் என்று சொல்லவில்லை. தசரதன் அவ்வாறு எடுத்தவுடன் தன்னுடைய தீர்மானத்தை அறிவித்து விடவில்லை. தான் அந்த தீர்மானத்திற்கு வந்ததற்கான காரணத்தை முதலில் சொல்லி வருகிறான், அதன் பிறகு தீர்மானத்தை சொல்கிறான். இது ஒரு உத்தி. ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துவிட்டால் அந்த தீர்மானத்தை மற்றவர்களிடம், அதனோடு சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லும் போது சட்டென்று சொல்லிவிட்டால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு எதிர்மறையாக அவர்கள் பதில் சொல்லக்கூடும், ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விடக்கூடும். ஆனால் படிப்படியாக அந்த தீர்மானத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று படிப்படியாக எடுத்து சொல்லி கடைசியில் அந்த தீர்மானத்தை, அந்த உறுதியை, தான் மேற்கொண்ட அந்த உறுதியை சொல்லும்போது எதிராளி அதை மனதில் உள்வாங்கி நமக்கு இணங்கி வர வாய்ப்பு அதிகம். இது பேசக்கூடிய ஒரு உத்தி. இந்த உத்தியின்படியே தசரதனுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. கம்பர் அவ்வாறு கவிதையை நகர்த்தி செல்கிறார். முதலில் அவர் அந்த சபையோரை நோக்கி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த தசரதன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்றால், நான் வெகுகாலம் ஆண்டு விட்டேன், இந்த பூமி பாரத்தை மிக நீண்ட நெடுங்காலம் நான் தோளில் சுமந்திருக்கிறேன், ஒரு கற்புடைய மங்கை தன்னுடைய கற்பை காப்பதில் எவ்வாறு கவனம் வைத்திருப்பாளோ அந்த அளவிற்கு தேசத்தின் நலனை காப்பதில் கவனம் வைத்து நான் செயல்பட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் ஆலோசனையும் தான் நான் நல்லாட்சி புரிவதற்கு காரணமாக இருந்தது. இவ்வாறு நான் ஆண்டு வந்திருக்கிறேன். நாட்டு மக்களினுடைய உயிருக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களையே நான் இது நாள் வரைக்கும் செயல்படுத்தி இருக்கிறேன். இப்போது எனக்கு முதுமை வந்துவிட்டது. நான் தொடர்ந்து இதிலேயே, இந்த பொறுப்பிலேயே இருப்பது தகாது. இதுவரைக்கும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். இனிமேல் என்னுடைய நன்மையை, என்னுடைய உயிருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் நாடி போக வேண்டும். இவ்வளவு நாள் நான் இந்த ராஜ்ய பாரத்தை சுமந்து சுமந்து சோர்ந்து விட்டேன். இனிமேல் அதை நான் கைமாற்றி விட வேண்டும். தொடர்ந்து நான் இந்த வாழ்க்கையிலேயே பிடிப்புடையவனாக இதிலேயே பற்று வைத்து இருந்து கொண்டிருப்பது தகாது என்று இவ்வாறாக வரிசையாக பேசிக்கொண்டே வருகிறான். அவன் எதை குறித்து பேசுகிறான், எதை குறித்து பேசப் போகிறான் என்பது அவன் சொல்லி வரக்கூடிய அந்த வார்த்தைகளிலிருந்தே படிப்படியாக அங்கு இருப்பவர்களுக்கு புரிந்து விடுகிறது. அந்த விதமாக அவன் அப்படியே பேச்சை வளர்த்து கொண்டே வருகிறான். அதே நேரத்தில் மிகவும் அதிகமாக வளவளவென்றும் பேசவில்லை. நேரடியாக விஷயத்திற்கு வராமல் கொஞ்சம் சுற்றி வளைத்து தான் வர வேண்டும். அதுதான் சரியான பேச்சு முறை. அதற்காக ரொம்ப தூரம் சுற்றி விடவும் கூடாது. அப்படி மிகவும் ரொம்ப தூரம் சுற்றி போய்விட்டால் நிறைய விஷயத்திற்கு வாருங்கள், வளவளவென்று பேசாதீர்கள் என்று கூட எதிரே இருப்பவர்கள் சொல்லிவிடலாம். இங்கு அமைச்சர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய மனத்திற்குள் அந்த எண்ணம் வந்து விடலாம். அதனால் தசரதன் அளவாக பேசுகிறார். தன்னுடைய தீர்மானத்தை தெரிவிக்கும் முன்பு தான் அந்த தீர்மானத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன என்பதை முதலில் சொல்லி வருகிறான். அதன் பிறகு அந்த தீர்மானத்தை சொல்கிறான். அப்படி அவன் தான் அந்த தீர்மானத்திற்கு வந்ததற்கான காரணங்களை சிலவற்றை அப்படி வரிசையாக சொல்லி வரும்போது வரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த 115வது பாடல். இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ துறப்பெனும் தெய்வமே துணை செய்யாவிடின் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கல் ஆகுமோ. வாழ்க்கையின் நிலையாமையை சொல்லுகிறார். அரச பொறுப்பு என்பதெல்லாம் எப்போதும் தொடர்ந்து இருக்கக்கூடியதல்ல. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டு விடைபெற்று ஒரு நாள் நாம் போகத்தான் வேண்டும். அதற்குள்ளாக நாம் நம் ஆன்மாவுக்கு நன்மை தரக்கூடிய சிலவற்றை செய்துவிட வேண்டும். வெறுமனே உலகியல் சார்ந்த விஷயங்களிலேயே கவனம் செலுத்தி அதிலேயே நம் வாழ்க்கையை போக்கிவிடக்கூடாது. ஆத்ம நலம் தரக்கூடிய சில விஷயங்களில் நாட்டத்தை செலுத்தி ஆத்மாவுக்கு உறுதி தரக்கூடியது எதுவோ அதையும் நாம் இந்த வாழ்விலேயே செய்துவிட வேண்டும். இதுதான் பெரியவர்கள் அறிவுறுத்தக்கூடியது. நம் மத பெரியவர்கள் எல்லோரும், ஆன்மீக பெரியோர்கள் அனைவரும் நமக்கு அறிவுறுத்தக்கூடியது அது இதுதான். வெறும் லௌகிக சுகபோகங்களிலும் லௌகிக முயற்சியிலும் லௌகிக பிரச்சனைகளிலுமே எப்போதும் கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களே, அதற்கும் அப்பால், இந்த லௌகியத்திற்கும் அப்பால் ஒரு உண்மை இருக்கிறது, அதை நாடுங்கள். அதுதான் உங்கள் ஆன்மாவிற்கு ஈடேற்றம் தரும் என்றுதான் நம்முடைய அருளாளர்கள் எல்லோரும் நமக்கு உபதேசிக்கிறார்கள். அருளாளர்கள் எல்லோரும் உபதேசிக்கக்கூடிய உபதேசத்தின் சாரம் என்னவென்று பார்த்தால், இந்த வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உங்களுடைய உடலை தாண்டிய ஒரு உண்மை இருக்கிறது, உடலை தாண்டிய ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மாவிற்கு நலம் சேர்க்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் என்பதுதான் அருளாளர்கள் பலரும் நமக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த விஷயத்தை தசரதன் இங்கு சொல்லுகிறார். தான் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடேற்றம் தரக்கூடிய விதமாக தன் வாழ்க்கை முறையை இனி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் சரியான வாழ்க்கை முறை என்று இந்த பாடலில் தசரதன் தெரிவிக்கிறார். இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. இறப்பு வரப்போகிறது, இறப்பு வந்துவிட்டதென்றால் எல்லாவற்றையும் பறித்து எடுத்து கொண்டு போய்விடும். நாம் இங்கு சேகரித்து வைக்கக்கூடிய ஒன்றும் நம் உடன் வரப்போவதில்லை. ஆனால் நம்மோடு வரக்கூடியவை என்று சிலவை சில உண்டு. நாம் செய்த தவம், அந்த தவத்தின் பயன் நம்மோடு சேர்ந்து வரும். நாம் செய்த புண்ணியம், அந்த புண்ணியத்தின் பயன் நம்மோடு சேர்ந்து வரும். சில விஷயங்கள் நம்மோடு சேர்ந்து வரும். ஆனால் நாம் இங்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள், லௌகிக சுகபோகங்கள், இவை சேர்ந்து வருவதில்லை. எனவே இறப்பு வந்து நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடியவற்றையெல்லாம் நம்மிடமிருந்து பிரித்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையிலேயே முழு மூச்சாக மும்முரமாக எப்போதும் இந்த லௌகிய சேற்றிலேயே புதைந்து கொண்டிருப்பது போன்ற கேடு வேறு எதுவுமே கிடையாது. எப்போதும் நம் நினைவில் இறப்பு என்ற ஒன்று இருக்கிறது, அது நம்மை ஒரு நாள் வந்து தழுவத்தான் போகிறது என்ற நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. இறப்பு என்ற ஒன்றை மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நாம் செயல்பட்டு கொண்டே இருந்தால் நாம் தர்மத்தை தவத்தை மறந்து செயல்படுவோம். ஆனால் இறப்பு என்ற ஒன்று காத்திருக்கிறது நமக்கு என்ற உண்மையை எப்போதும் மறக்காமல் நம் மனத்தில் இருந்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை தர்மம் சார்ந்தும் தவம் சார்ந்தும் ஆக்கிக் கொள்வோம். ஆன்மாவிற்கு ஈடேற்றம் தரக்கூடிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துவோம். எனவே இறப்பு என்ற ஒன்றை மறக்காமல் எப்போதும் இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இறப்பு என்பதை மறந்துவிட்டு ஒருபோதும் தமக்கு இறப்பு வராது என்பது போல பலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயல்படுபவர்கள்தான் எப்போதும் தவறான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள், எப்போதும் அநியாய அக்கிரமங்களில் செயல்படுகிறார்கள். அதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். இறப்பு என்ற ஒன்று வரப்போகிறது என்ற நினைப்பு இதயத்தில் எப்போதும் சதா சர்வகாலமும் இருந்து கொண்டே இருந்தால் அவர்கள் தவறான வழிக்கு போவதில் தயக்கம் காட்டுவார்கள். இறந்துதான் போகப் போகிறோம், ஏன் இந்த மாதிரியான தீய விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்று தயங்கி நின்று விடுவார்கள். தர்மத்தின்பால் அவர்களுடைய இதயம் நாட்டத்தை செலுத்தும். எனவேதான் இங்கு தசரதன் சொல்லுகிறான், இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. இறப்பு என்பது ஒரு சத்தியம், ஒரு மாறாத உண்மை. அந்த இறப்பெனும் அந்த உண்மையை, அந்த மெய்மையை மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. அந்த இறப்பு என்பதை மறப்பது என்பதை காட்டிலும் கேடு, ஒரு கேடான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இறப்பு வரப்போகிறது என்பதை மறந்து இருப்பதுதான் இந்த வாழ்க்கையிலேயே மிகவும் கேடு தரக்கூடியது. அதைவிட கேடான ஒரு விஷயம், நாசகரமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை என்று தசரதன் கூறுகிறார். இறப்பெனும் மெய்மையை மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. இந்த இறப்பு மறப்பு என்பது தொழில் பெயரின் ஒரு வடிவம், அதை நாம் வேறு விதத்திலும் அதை பயன்படுத்தலாம். இறப்பு என்பதை இறத்தல் என்று பயன்படுத்தலாம், மறப்பு என்பதை மறத்தல் என்று பயன்படுத்தலாம். அதே போல இன்னும் வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம். இறப்பு என்பதை இறப்பது என்று கூட பயன்படுத்தலாம், மறப்பு என்பதை மறப்பது என்பது என்று கூட பயன்படுத்தலாம். இப்படி ஒரே தொழில் பெயரை அந்த விகுதியை மாற்றி வெவ்வேறு விதமாக பயன்படுத்தலாம். இப்போது அந்த மறப்பு என்பதையே எடுத்துக்கொள்வோமே, நன்றி மறத்தல் நன்றன்று என்று சொல்லலாம். நன்றி மறத்தல் நன்றன்று என்று சொல்லலாம். அங்கு மறத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அதையே நன்றி மறப்பு நன்றன்று என்று கூட பயன்படுத்தலாம். அதுவும் அதே பொருள் தான் தெரிகிறது. அதையே மறப்பது என்று கூட பயன்படுத்தலாம், நன்றி மறப்பது நன்றன்று என்றும் பயன்படுத்தலாம். மறப்பு மறத்தல் மறப்பது மூன்றுமே ஒரே பொருளில் வரக்கூடிய தொழில் பெயரின் வெவ்வேறு வடிவங்கள். இன்னொரு வடிவமாகவும் இப்போது நாம் பயன்படுத்துகிறோம், மறந்து விடுவது என்று கூட ஒரு வடிவத்தை நாம் பயன்படுத்துகிறோம். நன்றி மறந்து விடுவது நன்றன்று என்று அந்த விடுதல் என்ற துணை வினையை சேர்த்து பயன்படுத்துகிறோம், மறந்து விடுவது. இப்படி அந்த மறத்தல் என்ற வார்த்தையே மறத்தல் மறப்பு மறப்பது மறந்து விடுவது என்று வெவ்வேறு வடிவத்தில் வருகிறது. அவ்வாறு ஒரு வடிவமாகத்தான் இங்கு அந்த மறப்பு என்ற வார்த்தை வருகிறது. மறத்தல் என்ற பொருளில் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இம்மை யாவர்க்கும் மறத்தல் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. இறப்பெனும் மகிமையை மறத்தல் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. இறப்பெனும் உண்மையை மறப்பதை காட்டிலும் கேடு மற்றொன்று உண்டோ என்று தசரதன் சொல்லுகிறார். யாவர்க்கும், யாவர்க்கும், யார் எப்பேற்பட்டவராகவும் இருக்கலாம், அவன் நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னனாக இருக்கலாம், சாதாரண சன்னியாசியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எதுவாக யாராக வேண்டுமென்றாலும் அவன் யார் இருக்கலாம், எப்பேற்பட்டவர்களும் தங்களுக்கு இறப்பு வரப்போகிறது என்பதை மறந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையில் செயல்பட்டால் அதைவிட கேடு மற்றொன்று அவர்களுக்கு இல்லை என்று தசரதன் குறித்து காட்டுகிறான். இவ்வாறு அவன் குறித்து காட்டுவதற்கு காரணம், எனக்கும் இறப்பு வரப்போகிறது, நான் அதை நினைவில் வைத்திருக்கிறேன். எனவே இறப்பு வரப்போகிறது என்று அந்த உண்மையை தெரிந்து கொண்ட நான் இனிமேல் இறப்புக்கு அப்பால் எனக்கு நன்மை என்ன நடக்க வேண்டுமோ, எது எனக்கு நன்மையை தருமோ அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இந்த இராஜாங்க விவகாரங்களிலேயே கவனம் செலுத்தி கொண்டு லௌகிக சிக்கல்களிலேயே என் மனத்தை ஈடுபடுத்தி கொண்டிருந்தால் அதைவிட கேடு எனக்கு வேறு எதுவும் இல்லை. எனவே நான் பொறுப்பை துறக்கப் போகிறேன் என்று சொல்ல வருபவன் என்னுடைய ராஜ பதவியை, என்னுடைய அரச பொறுப்பை நான் துறக்கப் போகிறேன் என்று சொல்ல வருபவன் இவ்வாறு சொல்லி வருகிறான். அது அப்படி துறப்பதற்கான காரணம் என்ன என்பது பூடகமாக உணர்த்துகிறான், உணர்த்தி வருகிறான். இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவருக்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ, துறப்பெனும் தெப்பமே துணை செய்யாவிடின் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கல் ஆகுமோ. துறப்பெனும் தெப்பம் துணை செய்யாவிடி பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கல் ஆகுமோ. வெறும் லௌகிகத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி அதிலேயே வாழ்க்கையை முடித்து விடுபவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள், மீண்டும் மீண்டும் இறப்பார்கள். அவர்கள் அந்த சுழலுக்குள் மாட்டிக்கொள்வார்கள். அந்த பிறவி பெருங்கடல் என்னும் சுழலுக்குள் மாட்டிக்கொண்டு பிறப்பு இறப்பு என்னும் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு எப்போதும் ஜனன மரணங்களிலேயே அவர்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த உண்மையை உணர்ந்து மனதளவில் ஆசை போன்ற மன விஷயங்களையெல்லாம் துறந்து தவத்தில் தங்களுடைய கவனத்தை செலுத்தியவர்கள் பிறப்பு இறப்பற்ற பிறவா பெருவாழ்வாகிய அந்த முக்தி நிலையை அடைந்து விடுவார்கள். எனவே இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து பிழைக்க வேண்டும் என்றால், இந்த பிறவி பெருங்கடலில் அலைகளால் பிறப்பு இறப்பு என்னும் அலைகளால் புரட்டப்படுவதில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் அதற்கு சந்நியாசம் என்னும் ஒன்றுதான் ஒரு தெப்பமாக துணை செய்யும், ஒரு படகாக ஒரு மிதவையாக துணை செய்யும். தெப்பம் என்றால் மிதவை, படகு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தெப்பமாக ஒரு மிதவையாக துணை செய்யும். அந்த சந்நியாசம் துணை செய்யாவிட்டால் வேறு எதை கொண்டு இந்த பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலில் இருந்து தப்பி பிழைக்க முடியும்? எனவே நான் அந்த சந்நியாசத்தை மேற்கொள்ளப் போகிறேன், துறக்கப் போகிறேன் என்று தசரதன் கூறுகிறார். துறப்பெனும் தெப்பமே துணை செய்யாவிடின் துறவு என்னும் அந்த தெப்பம், சந்நியாசம் என்னும் அந்த மிதவை துணை செய்யாவிடின் வந்து உதவி செய்யாவிட்டால் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கல் ஆகுமோ. பிறவி மீண்டும் பிறவி எடுப்பதாகிய மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதாகிய அந்த பெருங்கடலில் இருந்து தப்பி முக்தி என்னும் கரையில் ஏறி பிழைக்க முடியுமா? முடியாது. இந்த பிறவி என்னும் பெருங்கடலில் இருந்து முக்தி என்னும் கரை ஏறி தப்பி பிழைக்க வேண்டுமானால் துறவரம் என்னும் அந்த தெப்பத்தை கை கொள்ள வேண்டும். அந்த தெப்பத்தின் மீது ஏறி அந்த தெப்பத்தை பயன்படுத்தி இந்த கடலின் கரையில் போய் சேர வேண்டும், முக்தி கரையில் போய் சேர வேண்டும். எனவே நான் துறக்கப் போகிறேன், நான் இந்த பொறுப்பை கைமாற்றி விட போகிறேன், இந்த அரச பொறுப்பை கைமாற்றி விட போகிறேன் என்று தசரதன் இந்த பாடலில் குறிப்பாக புலப்படுத்துகிறான். வெளிப்படையாக சொல்லவில்லை, நான் துறக்கப் போகிறேன், பொறுப்பை கைமாற்றப் போகிறேன் என்று முதலிலேயே வெளிப்படையாக சொல்லவில்லை. இவ்வாறு முதலில் குறிப்பாக உணர்த்துகிறார். இறப்பு என்பது எப்போதும் இதயத்தில் இருக்க வேண்டும். எனக்கும் அது இதயத்தில் இருக்கிறது, எனக்கும் வயதாகிவிட்டது, இனிமேல் நான் இறக்கத்தான் போகிறேன். அதற்குள்ளாக என்னுடைய ஆன்மாவுக்கு ஈடேற்றம் தரக்கூடிய தவத்தை நான் கை கொள்ள வேண்டும், எனவே நான் துறக்க வேண்டும். அந்த துறவு என்னும் தெப்பம்தான் பிறவி என்னும் பெருங்கடலில் இருந்து கரையேறுவதற்கு உதவக்கூடியது. அந்த துறவு உதவி செய்யாவிட்டால் அந்த பிறவி என்னும் பெருங்கடலில் இருந்து தப்பி பிழைக்க முடியுமா? முடியாது என்று சொல்லுகிறார். இதன் மூலம் தான் துறக்கப் போவதை குறிப்பாக உணர்த்தி விடுகிறான் தசரதன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல முதல் வரியில இம்மை யாவர்க்கும் அதுக்கு விளக்கம் நம்ம பார்த்தோமா ஐயா? அது இதனோடு சேரும். இம்மை இந்த பிறவியில யாவருக்கும் அதைவிட கேடு மற்றுண்டோ, அதைவிட வேறு கேடு இல்லை. எதைவிட? அந்த இறப்பு என்னும் ஒரு உண்மை இருக்கிறது என்னும் அந்த உண்மையை மறப்பதை விட இந்த பிறவியில் யாவருக்கும் கேடு அதை வேறொன்று இல்லை. அந்த இம்மை யாவருக்கும் என்பது இங்கு வந்து சேரும். மறப்பெண்ணும் அதனின் மேல் இம்மை யாவருக்கும் கேடு மற்றும் உண்டோ, இங்கு வந்து சேரும். இம்மை என்பது இப்பிறப்பில், இப்பிறப்பில் கேடு யாவருக்கும் இதைவிட வேறு ஒன்றும் இல்லை என்று சேரும். அந்த சொற்றொடர் அவ்வாறாக சேர்ந்து போகிறது. சரி, நன்றி. இம்மைக்கு வேற ஏதாவது பொருள் இருக்கா ஐயா? வேற இம்மை என்றால் இப்பிறப்பு என்று அர்த்தம். இப்பிறப்பு, மறுமை என்றால் மறுபிறப்பு, மறுமை. இம்மை மறுமை என்பதற்கு இன்னொரு பொருள் இவ்வுலகம், மறுமை என்றால் மறு உலகம், வேறு உலகம், இறப்புக்கு பிறகு அடையக்கூடிய உலகம் என்ற ஒரு பொருளும் வரும். பொதுவாக இப்பிறப்பு மறுபிறப்பு என்பதைத்தான் இம்மை மறுமை என்பது குறிக்கும். ஐயா, இந்த இறப்பினும் மெய்ம்மையை இம்மை யாவர்க்கும் அப்படின்னா, இந்த பிறவி இந்த இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் இறப்பு இருக்கிறது என்ற மெய்ம்மை அதோடு சேர்ந்து வராதா? அப்படி கூட எடுக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொருளும் பார்ப்பதற்கும் அங்கு இடம் இருக்கிறது. இம்மை யாவருக்கும் இறப்பு, இப்பிறப்பில் யாவருக்கும் இறப்பு உண்டு என்னும் மெய்ம்மையை அப்படி கூட எடுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் நம்ம வலிந்து அங்கே முன்னாடி எடுக்க வேண்டியிருக்கு. இங்கே பின்னாடி எடுத்தால் அந்த ஓட்டத்தோடு வந்துவிடும். இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவருக்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ, யாவருக்கும் கேடு அதனை விட வேறு உண்டோ என்று இங்கே ஓட்டத்தோடு அது சேர்ந்து வந்துடுது. அது முன்பு எடுப்பதும் பொருத்தமானது தான். அப்படி கூட எடுக்கலாம். அது கொண்டு கூட்டுதல் என்று சொல்வார்கள். வார்த்தைகளை பொருத்தமான இடத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டு கூட எடுக்கலாம். அப்படி பொருள் பார்ப்பதும் பொருந்தக்கூடியதுதான். ஆனால் இங்கு இப்படி பார்ப்பது அந்த ஓட்டத்தோடு இயைந்து வருகிறது. இம்மை யாவருக்கும் மறப்பினும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ என்று, யாவருக்கும் கேடு அதைவிட மற்றொன்று இல்லை என்று அந்த வாக்கியம் ஒரு இயல்பான ஓட்டத்துடன் வந்து விடுகிறது. சரியா, அதை முன்பு எடுத்துக்கொள்ளலாம். இம்மை யாவருக்கும் இறப்பு, யாவருக்கும் எல்லாருக்குமே இறப்பு உண்டு என்னும் அந்த உண்மையை மறப்பதை விட கேடு வேறு ஒன்றும் இல்லை என்றும் பொருள் எடுக்கலாம். அதுவும் நல்ல ஒரு பொருந்தக்கூடிய பொருளாகத்தான் இருக்கிறது. இந்த இம்மை மறுமை என்ற வார்த்தை ஒரு சம்பவத்தை நினைவூட்டுகிறது. கீவா ஜெகநாதன் ஒரு முறை இம்மை மறுமை என்ற தலைப்பில் ஒரு கூட்டத்திற்கு பேச சென்றிருக்கிறார். அங்கு அவர் முன்பு அந்த ஒளி வாங்கி வைக்கப்படுகிறது. அவர் பேச ஆரம்பிக்கிறார், அந்த ஒளி வாங்கி சரியாக வேலை செய்யவில்லை. எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த ஒளி வாங்கியை எடுத்துவிட்டு வேறொரு ஒளி வாங்கியை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதுவும் இரைச்சல் இடுகிறது, சரியாக வேலை செய்யவில்லை. இவர் பேச இருக்கக்கூடிய தலைப்பு இம்மை மறுமை. உடனே அவர் பேசுகிறார், நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இம்மை மறுமை, ஆரம்பத்திலேயே இம்மைக்கும் சரியில்லை அம்மைக்கும் சரியில்லை என்று சொன்னார். இம்மை அம்மை, அம்மை என்றால் மறுபிறப்பு என்று அர்த்தம், இம்மை என்றால் இப்பிறப்பு என்று அர்த்தம். இம்மைக்கும் சரியில்லை அம்மைக்கும் சரியில்லை, அதாவது இந்த மைக்கும் சரியில்லை அந்த மைக்கும் சரியில்லை என்று அவர் சொல்லி அதை கேலியாக குறிப்பிட்டதாக ஒரு பதிவு இருக்கிறது. ஒரு சிலேடியாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல திருவள்ளுவர் வரும் இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஆமா ஆமா, அது அங்கேயும் அவர் தான் அந்த பிறவியை பெருங்கடல் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிறவியை பெருங்கடல் என்று பலரும் குறித்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் வெகுஜனங்களை பார்க்கும் போது வெகுஜனங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த பிறப்பை மிகவும் இன்பகரமாக நோக்கி இந்த வாழ்க்கையில் மிகவும் கொண்டாட்டமாக இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் நமது அருளாளர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த வாழ்க்கையே துன்பமானது என்றும் ஒரு கடலுக்குள் சிக்கிக்கொண்டு தத்தளிப்பது போன்றது என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தது போல தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இந்த வாழ்க்கையே துன்பமயமானது என்று தான் சொல்கிறார்கள். துக்கமயம் ஜெகத் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்னாதம்மை இவ்வுலகம் என்று சங்க இலக்கியத்திலேயே புறநானூற்றில் ஒரு புலவன் பாடுகிறான். இந்த வாழ்க்கையே துன்பமயமானது என்று பாடுகிறான், இன்னாதம்மை உலகம் என்று. இவர்கள் ஏன் அப்படி பாடுகிறார்கள்? அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் அவர்கள் பெரிய துன்பத்தை அனுபவித்து விடவில்லை. மற்ற சாமானியர்கள் படக்கூடிய அளவிற்கெல்லாம் அவர்கள் வேதனையை அனுபவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இந்த வாழ்க்கையை துன்பம் என்று பதிவு செய்கிறார்கள். காரணம், அவர்கள் ஒரு பொது பார்வையை பார்க்கிறார்கள். உலகத்தை ஒட்டு மொத்தமாக பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் சில மனிதர்கள் இன்பமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனிதத்தில் தோண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் போகமயமான பொருள்களை வாங்குவதற்கு ரங்கநாதன் தெருவிலும் பாண்டி பஜார்களிலும் கூட்ட அலைமோதுகிறது. இன்னொரு பக்கம் அரசு பொது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டு எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படி எதிர் எதிர் நிலைகள் அவர்களுடைய கண்ணுக்கு காட்சியளிக்கிறது. வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஒரு சாரார் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சாரார் எப்போதும் துன்பத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதாக இருக்கிறது. இன்பத்தில் இருப்பவர்கள் துன்பத்திற்கு போகிறார்கள், துன்பத்தில் இருப்பவர்கள் இன்பத்திற்கு வருகிறார்கள். அப்படி மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த நிரந்தரமற்ற தன்மை, இந்த வாழ்க்கையினுடைய துன்ப நிலை இவற்றை அவர்கள் ஒரு பொது பார்வையில், ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மனிதர்கள் துன்பம்தான் படுகிறார்கள். இந்த துன்பத்தை அவர்கள் இன்பமாக மாயையில் கருதி கொண்டு மயங்கி கிடக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்கிறார்கள். எனவே இதற்கு இந்த துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு வழி என்ன என்பதை அவர்கள் தேடுகிறார்கள். தேடிவிட்டுத்தான் அவர்கள் இப்படியெல்லாம் வாசகங்களை பயன்படுத்துகிறார்கள். பிறவி என்பது ஒரு பெருங்கடல், இந்த கடலில் இருந்து தப்பி பிழைக்க வேண்டும், பிறவாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அவர்கள் ஒரு பொது பார்வை, ஒட்டுமொத்த பார்வையை பார்த்துவிட்டு அவர்கள் இவ்வாறு நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். வெறுமனே தங்களுடைய சொந்த வாழ்க்கையின் வேதனையில் அவர்கள் இவ்வாறு சொல்லவில்லை. மானுட சமுதாயத்தின் ஒட்டுமொத்த துன்பத்தையும் அவர்கள் உள்வாங்கி கொண்டு இந்த சமுதாயம் இந்த துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் அவர்கள் இந்த லௌகியத்தையும் தாண்டிய ஒரு உண்மை இருக்கிறது என்ற அந்த நிஜத்தை புரிந்து கொண்டு அதை சார்ந்து தங்களுடைய எண்ணத்தை திருப்ப வேண்டும். அப்படி திருப்பினால்தான் இவர்கள் உய்வார்கள், உய்வடைவார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அந்த மாதிரியாகத்தான் இந்த அருளாளர்கள் எல்லோரும், ஆன்ம ஞானிகள் எல்லோரும் நமக்கு அறிவுறுத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இந்த பிறவியை பெருங்கடல் என்றெல்லாம் அவர்கள் குறிக்கிறார்கள். வள்ளுவரும் அவ்வாறு குறித்திருக்கிறார். இங்கு கம்பரும் அவ்வாறு குறித்திருக்கிறார். பிறப்பெனும் பெருங்கடல் என்று குறித்திருக்கிறார். நன்றி ஐயா. நம்ம இந்த பாடல் பார்க்க நேரம் இருக்குமா இல்லை நம்ம இதோ இன்னொரு பாடல் பார்த்துக்கலாமா? இல்லை ஒரே ஒரு பாடல் பார்த்து அடுத்த பாடல் மீண்டும் தசரதன் சொல்லக்கூடிய பாடல் தான். மைந்தரை இன்மையின் வரம்பில் காலமும் நொந்தனன் ராமனின் நோவை நீக்குவான் வந்தனன் இனி அவன் வருந்த யான் புகழ் துய்ந்தனன் போவதோர் உறுதி எண்ணினேன். மைந்தரை இன்மையின் வரம்பில் காலமும் நொந்தனன், இதற்கு முன்பு அவன் தன்னுடைய பொறுப்பை துறக்க முடியாத நிலையில் இருந்தான். இந்த பிள்ளைகள் பிறக்கும் முன்பு, இந்த நான்கு பிள்ளைகள் அவனுக்கு பிறந்திருக்கிறார்கள் அல்லவா, இதற்கு முன்பு வெகு காலமாக அவனுக்கு புத்திர பேர் இல்லை. புத்திர பேர் இல்லாததனால் பொதுவாக எல்லோரும் மன வருத்தத்திற்கு ஆளாவதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். வாழ்க்கையில் புத்திரப்பேறு என்பது மிகவும் வேண்டப்படக்கூடிய ஒன்றாக, எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து நாம் சங்க காலத்திலேயே ஒரு மன்னன் பாடிய பாடல் ஒன்றை பார்க்கிறோம். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் துழந்தும் கவ்வியும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லார்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளையே. எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தும் பிள்ளை செல்வம் இல்லை என்றால், அந்த புத்திர பாக்கியம் இல்லை என்றால் அதனால் பயனில்லை, அந்த செல்வங்களால் பயனில்லை, இதர செல்வங்களால் பயனில்லை என்று ஒரு மன்னனே பாடிய ஒரு பாடலை நாம் புறநானூற்றில் பார்க்கிறோம். தசரதனும் வெகு காலமாக புத்திரப்பேறு இல்லாமல் இருந்தான். இந்த புத்திரப்பேறு இல்லாமல் இருப்பதனால் வரக்கூடிய வருத்தம் சாமானியர்களுக்கு இருப்பதை விட சக்கரவர்த்திகளுக்கும் மன்ன ஜமீன்தார்களுக்கும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், சாமானியர்கள் துன்பகரமான வாழ்க்கையில் பெரும்பாலும் இருப்பார்கள், கடன்பட்டு இருப்பார்கள். அவர்கள் புத்திரப்பேறு உடையவர்களாக அவர்களுக்கு புத்திரர்கள் பிறக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய கடனை அந்த புத்திரர்களுக்கு கைமாற்றி தந்துவிட்டு செல்ல வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் அவர்கள் செய்யக்கூடியது, புத்திரர்களுக்காக செய்யக்கூடியது அதுதான் பெரும்பாலும் செய்யக்கூடியது. தாங்கள் பெற்ற கடனை, தாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பத்தை தங்கள் பிள்ளைகளுக்கும் பெரும்பாலும் கைமாற்றி செல்ல வேண்டிய கைமாற்றி விட்டு விட்டு போக வேண்டிய நிலையில் தான் சாமானியர்கள் பலரும் இருப்பார்கள். ஆனால் இந்த அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் நிலை வேறு. அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜ செல்வம் இருக்கிறது. அந்த செல்வத்திற்கு ஒரு வாரிசு, அதை கைமாற்றி கொடுப்பதற்கு ஒரு வாரிசு அவர்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு புத்திர செல்வம் என்பது வெறுமனே கொஞ்சி கொஞ்சி வளர்த்து அந்த அந்த புத்திரனால் வரக்கூடிய அந்த சுகத்தை காட்டிலும் இன்னொன்று கடமையும் அவர்களுக்கு கூடுதலாக சேர்ந்து வந்து விடுகிறது. தங்கள் செல்வத்தை கைமாற்றுவதற்கு ஒரு வாரிசு தேவை என்ற ஒரு கட்டாயமும் அவர்களுக்கு வந்து விடுகிறது. எனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம் அலாதியாக இருக்கும். ஐயோ, இவ்வளவு செல்வம் இருந்தும், இவ்வளவு பெரிய ராஜ்யத்திற்கு அரசனாக இருந்தும் இதை மாற்றி கொடுப்பதற்கு, இந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்கு நமக்கு ஒரு புத்திரர்கள் இல்லையே, இவற்றையெல்லாம் இந்த செல்வத்தையெல்லாம் நாம் வெறுமனே விட்டு செல்ல வேண்டியது இருக்கிறதே என்ற கூடுதலாக இன்னொரு வருத்தமும் அவர்களை வந்து வருத்தும். அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தில் தசரதன் இருந்தான். எனவேதான் அவன் சொல்லுகிறான், மைந்தர இன்மையின் வரம்பில் காலமும் நொந்தனன், எனக்கு புதல்வர்கள் யாரும் பிறக்காமல் இருந்ததனால், இன்மையின் என்றால் இல்லாமல் இருந்ததனால், மைந்தர இன்மையில் மைந்தர்கள் இல்லாமல் இருந்ததனால் வரம்பில் காலமும் நொந்தனன், அளவற்ற காலம், வரம்பில்லாத காலம். வரம்பு என்றால் ஒரு அளவு, வரம்பில் காலம் என்றால் அளவற்ற காலம். அளவற்ற காலம் நான் நொந்தனன், நான் மனவேதனைப்பட்டு தவித்து கொண்டிருந்தேன். அந்த நிலையில் நான் துறக்கவும் முடியாது. பிள்ளைகள் இருந்தால்தான் அவர்களிடம் பொறுப்பை கொடுத்து விட்டு அரச பொறுப்பை விட்டு விலக முடியும். பிள்ளைகள் இல்லாவிட்டால் அப்படியே தேசத்தை கைவிட்டு விட்டு போவது சரியாகாது. அது கடமையை புறந்தள்ளி விட்டு போவதற்கு சமானமாக இருக்கும். தேசத்தவர்களை எல்லாம் அதோகதியாக்கிவிடக்கூடும். அவ்வாறு பொறுப்பை கைமாற்றி கொடுக்காமல் துறப்பது என்பது தேசத்தினருக்கு செய்யக்கூடிய தீங்காக மாறிவிடும். எனவே நான் இவ்வளவு காலமும் துறக்காமல் இந்த ராஜ்ய பாரத்தை சுமந்து கொண்டு இருந்தேன். ஏனென்றால் பிள்ளைகள் இல்லை, கைமாற்றி விடுவதற்கு, பொறுப்பை கைமாற்றி விடுவதற்கு பிள்ளைகள் இல்லை. எனவே நான் அளவற்ற காலம் துன்பத்தோடு தவித்திருந்தேன். ஆனால் அந்த துன்பம் நீங்கும் விதமாக எனக்கு ராமன் வந்து பிறந்தான். ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன், நீக்குவான், நீக்குவதற்காக வந்தான் என்று சொல்கிறார். இந்த வான் என்பது ஒரு வினை எச்சம், நீக்குவான் என்றால் நீக்குவதற்கு என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. இந்த மாதிரியான வார்த்தை ஏற்கனவே வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் சில பாடல்களில். நீக்குவான் என்றால் நீக்குவதற்கு, ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன், நீக்குவதற்காக வந்து பிறந்திருக்கிறான். இனி அவன் வருந்த யான் பிழைத்து உய்ந்தனன் போவதோர் உறுதி எண்ணினேன். இனிமேல் இந்த பொறுப்பை எல்லாம் சுமந்த அவன் வருந்தும்படி நான் தப்பி பிழைத்து போவதற்கான ஒரு தீர்மானத்தை மனத்தில் நான் எண்ணிக்கொண்டேன். அவன் வசம் இந்த பொறுப்பை எல்லாம் ஒப்படைத்து விட்டு அவன் இனிமேல் இந்த பொறுப்பை சுமந்து சுமந்து வரைந்து கொண்டிருக்க அப்படி அவனை விட்டுவிட்டு நான் தப்பி பிழைத்து போகக்கூடிய ஒரு தீர்மானத்தை மனத்திற்குள் எண்ணி இருக்கிறேன் என்று சொல்கிறான். இங்கு தசரதன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிகவும் கவனிக்கத்தக்கது. பொறுப்பை ராமனிடம் கொடுக்க போகிறானாம், ராமன் வருந்த போகிறானாம். உலகத்தில் எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? ராஜ போகத்தை அனுபவிப்பு என்று அனுபவிக்க போகிறோம், அது மிகவும் இன்பமானது. ராஜபோகத்தை தன் மகன் அடைய போகிறான், அவன் மிகவும் சந்தோஷம் அடைய போகிறான் என்றுதான் தசரதன் நியாயப்படி எண்ணியிருக்க வேண்டும். அப்படித்தான் உலகத்தில் பெரும்பாலானவர்கள் எண்ணுவார்கள். இந்த ராஜ செல்வத்தை யாரு வசம் கொடுக்கிறோமோ அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைய போகிறார்கள் என்றுதான் எல்லோரும் பெரும்பாலும் எண்ணுவார்கள். ஆனால் வருத்தமடைய போகிறான் ராமன், இனிமேல் ராமன் வருத்தமடைய போகிறான், நான் தப்பி போக போகிறேன் என்று சொல்கிறான். அப்படியானால் இவன் தசரதன் என்ன சொல்கிறான் என்றால், இது நாள் வரைக்கும் நான் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருந்தேன், நான் துன்பப்பட்டு கொண்டுதான் இருந்தேன், இந்த அரச பொறுப்பு என்பது ஒரு துன்பமாகத்தான் எனக்கு இருந்தது என்று சொல்கிறார். இங்கு மிகவும் கவனத்துக்குரிய ஒரு வாசகமாக தசரதனுடைய இந்த வாசகத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தசரதன் இப்படி சொல்லுகிறானே, இது நியாயமா? நாமெல்லாம் பொதுமக்கள் பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? ராஜ்ய பொறுப்பில் இருப்பது என்பது மிகவும் சுகமயமானது, எல்லா செல்வமும் நமக்கு இருக்கும், அதிகாரம் இருக்கும், நினைத்ததை செயல்படுத்தலாம், எப்போதும் போகத்தில் மிதக்கலாம், இன்பத்தில் தோய்ந்து உலகத்தில் உள்ள எல்லா அனுபவங்களையும் பெறலாம், இன்ப அனுபவங்களையும் பெறலாம், எனவே ராஜாவாவதை போல இன்பமானது வேறு எதுவும் இல்லை என்று சாமானியர்களான பலரும் எண்ணுகிறோம். ஆனால் ராஜ்ய பொறுப்பில் இருப்பவர்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த ராஜ்ய பொறுப்பு என்பது நிச்சயம் மிகவும் வருத்தத்தையும் வேதனையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அறம் தவறிவிடக்கூடாது, நீதி பிறழ்ந்து விடக்கூடாது, குடிமக்களில் யாரும் துன்பத்தை அடைந்து விடக்கூடாது என்பதிலேயே கவனம் வைத்து ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட மனம் துடித்து துடித்து ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றை நீந்தி கடப்பது போல கடந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். எனவே அவர்களுக்கு ராஜ்ய பொறுப்பு என்பது நிச்சயம் துன்பத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் அறம் சார்ந்தவர்களாக இல்லாமல் அநியாயக்காரர்களாக கொடுங்கோளர்களாக இருந்தால் அவர்கள் மக்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, யார் என்ன கெக்கேடு கேட்டால் எனக்கு என்ன என்று செயல்படுவார்கள். இன்பம் அனுபவிப்பதிலேயே கவனத்தை செலுத்துவார்கள், அந்த புறத்திலேயே அடைந்து கிடப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அரச பொறுப்பு என்பது இன்பமாக இருக்குமே தவிர அறம் சார்ந்தவர்களுக்கு ஒருபோதும் இன்பமாக இருக்காது. எனவே இங்கு தசரதன் அந்த ராஜ்ய பொறுப்பை வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது என்று குறித்து காட்டுகிறான். எனவே தன் வேதனையை ராமனிடம் கைமாற்றி கொடுத்து விட்டு இனிமேல் அவன் வரிந்து கொண்டிருக்க தான் அதிலிருந்து தப்பி பிழைத்து போக உறுதி செய்து விட்டதாக தீர்மானித்து விட்டதாக தசரதன் கூறுகிறான். இனி அவன் வருந்த யான் பிழைத்து உய்ந்தனன் போவது ஓர் உறுதி எண்ணினேன். உய்தல் என்றால் பிழைத்தல் என்று அர்த்தம். பிழைத்து உய்ந்தனன் போவது என்றால் அங்கு பிழைத்து என்பது தப்புதல் என்ற பொருளில் வருகிறது. தப்பி பிழைத்து போவது ஓர் உறுதி எண்ணினேன், பிழைத்து உய்ந்தனன் போவது ஓர் உறுதி எண்ணினேன் என்பதை எளிமையான வாசகமாக மாற்ற வேண்டுமென்றால், துழைத்து உய்ந்தனன் போவதோர் உறுதி எண்ணினேன் என்பதை எளிமையான ஒரு வாசகமாக மாற்றி கூற வேண்டுமென்றால், தப்பி பிழைத்து போவதோர் தீர்மானத்தை நான் எண்ணினேன் என்று சொல்லுகிறார். இதுதான் அந்த வாசகத்தினுடைய எளிய வடிவம். பிழைத்து உய்ந்தனன் என்பது தப்பி பிழைத்து என்ற பொருளை தருகிறது. அந்த உய்ந்தனன் என்ற வார்த்தை எச்சமாக பொருள் பார்க்கப்பட வேண்டும். அதை முற்றெச்சம் என்பார்கள். அது முற்றாக இருக்கிறது, ஆனால் அதை முற்றாக எடுத்துக்கொள்ளாமல் உய்ந்து என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பிழைத்து உய்ந்து போவதுவோர் உறுதி எண்ணினேன், அப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு தீர்மானத்தை நான் மனத்திற்குள் எண்ணி இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதுநாள் வரைக்கும் எனக்கு பிள்ளைகள் இல்லாமையால் நானே இந்த பொறுப்பில் இருந்தேன், பொறுப்பை சுமந்து சுமந்து வருந்தி கொண்டிருந்தேன். என்னுடைய அந்த வருத்தத்தை, நோவை நீக்குவான். நோவு என்றால் வருத்தம் என்று அர்த்தம். நோய் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, நோவு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நோய் என்றால் பிணி, உடலில் காய்ச்சல் வந்தால் அது ஒரு நோய். நோவு என்பது வேதனை. அடிபட்டு விட்டால் அடிபட்ட இடத்தில் நோவு உண்டாகும், வலி உண்டாகும், வலி வேதனை. என்னுடைய நோவை நீக்குவான், என்னுடைய வேதனையை நீக்குவதற்காக வந்தனன் ராமன் வந்திருக்கிறான். இனி அவன் வருந்த நான் பிழைத்து போவதற்கான ஒரு தீர்மானத்தை மனத்தில் எண்ணி இருக்கிறேன் என்று அந்த சபையோர் முன்பு தன்னுடைய தீர்மானத்தை எடுத்துரைக்கிறான் தசரதன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஐயா, இந்த முதல் இரண்டாவது வரியில வந்து, மூன்றாவது வரியில் பார்த்தீங்கன்னா, ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன் அப்படின்னா, ராமன் வந்து நீக்குவதற்காக வந்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதல் வரியில இன்மையில் வரம்பில் காலமும் நொந்தனன் அப்படின்னு தன்னையே சொல்லியிருக்கிறார. ஆமா, தன்னையே சொல்லியிருக்கிறார். அங்க நொந்தனன் என்பது அதுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும். இன்மையின் வரம்பில் காலமும் நொந்தனன் என்பது தன்மை வினைமுற்று, தன்மை வினைமுற்று. ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன், அங்கு வந்தனன் என்பது படர்க்கை வினைமுற்று. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. ரெண்டுத்துக்கும் இந்த நன்ற விகுதி நம்ம ரெண்டுத்துக்கும் வரும் வரும் வரும் வரும் வரும். அது அது பொதுவாக அந்த நன் என்பதற்கு பதிலாக, அன் என்பதற்கு பதிலாக, என் என்பது நொந்தனன் என்று சில பதிப்புகளில் சில காட்டப்பட்டிருக்கிறது, வித்தியாசமாக காட்டப்பட்டிருக்கிறது. பாட வேறுபாடு. அந்த தன்மையை குறிப்பதற்கு, தன்மை வினைமுற்றை குறிப்பதற்கு நொந்தனன், நே நே குரில், நே குரில் வரும், நொந்தனன் என்று வரும். அப்படி சில பதிப்புகளில் உள்ளது. இது பிற்காலத்தில், மிகவும் பிற்காலத்தில் இரண்டுக்குமே அன் என்ற விகுதி, தன்மைக்கும் அன் என்ற விகுதி வரும், படர்க்கைக்கும் அன் என்ற விகுதி வரும். அந்த பிற்கால வழக்குப்படி இவ்வாறு வந்திருக்கிறது. அது தன்மையை குறிக்கிறது, இது படர்க்கையை குறிக்கிறது. இப்போ நான் அவ்வாறு பயன்படுத்துவதில்லை. இப்போது கூட சில நேரங்களில் அரிதாக யான் வந்தனன் என்று கூட சொல்லுவார்கள். சில நேரங்களில் யான் படித்தனன் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சிலர் கொஞ்சம் இலக்கியமாக பேசுபவர்கள் அவர் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவ்வாறு எழுதுபவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். கொஞ்சம் பழைய தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், உரைநடையை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், இந்த மாதிரியாக நடையை கடைபிடிப்பதை பார்க்க முடியும். தன்மையிலேயே இவ்வாறு பயன்படுத்துவார்கள், படர்க்கையிலும் இவ்வாறு பயன்படுத்துவார்கள். இப்போது நாம் படர்க்கை தன்மைக்கு எப்படி பயன்படுத்துவோம் என்றால், வரம்பில் காலமும் நொந்தேன், ராமன் என் நோவை நீக்குவான் வந்தான் என்று பயன்படுத்துவோம். அவ்வாறு தான் நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். அல்லது வந்திருக்கிறான் என்று பயன்படுத்துவோம். மிக்க நன்றி ஐயா, இந்த பாடலோடு நிறைவு செய்துக்கலாமா ஐயா? ஆ சரி, ஒரு முறை வாசித்து விடலாம் எல்லாம்.